வணக்கம் கைலாஸ் கோபு பேசுறேங்க. என்னுடைய புரிதல் என்னன்னா, இத்தகைய அமைப்பு உள்ள இயற்கையாகவே உள்ள பூமியில் இப்போ ட்ரென்ச் எடுக்கணும் எடுக்கவேமா வேண்டாமா என்னுடைய என்பதை என்னுடைய கேள்வி. ஐயா அந்த ஐயத்தை வந்து தெளிவுபடுத்தணும். அதாவது ஒரு அரை ஏக்கர் அப்படின்னு பூமியை பிரித்து இருக்கிறவங்க ஒரு வயலுக்கும் இன்னொரு வயலுக்கும் வந்து ஒரு 2 அடி 1.5 அடி பள்ளம் மேடு பள்ளம் இருக்கும் இருந்ததுன்னா அத்தனை வயலுக்கு இந்த ட்ரென்ச்சிங் தேவையா அப்படிங்கிறது ஐயா விளக்கம் தெரிவிக்கிறோம். இதுதான், ஏன்னா நிறைய நம்ம இந்திய தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான பூமிகள் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் திருத்தி மாற்றிட்டாங்க. மாற்றாத மக்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க அதே மாதிரி மேற்கொண்டு விவசாயத்தை பண்ணணுங்கிறதுக்காவது இந்த குறிக்கோள் நான் சொல்கிறேன். இந்த புரிதல் நம்மளுக்கு முழுமையாக உங்கள்கிட்ட தெரியணுங்கிறது அவங்க கேட்குறாங்க ஐயா. அதான் வந்து இந்த வேண்டுகோள் வந்து ஐயாவுக்கும் நான் வைக்கிறேன். நன்றிங்க.